Iar să-l vadă, iar să-l vadă. Iar să-l vadă, iar să-l vadă. சொல்வதோ பதில் யா சொல்வதோ யா சொல்வதோ சொல்லும் தெரியாத உண்மை தெரியாத காதல் விதை போல மௌனம் மண் போல முளைக்காதா மண்ணை துளைக்காதா யார் சொல்வதோ யார் சொல்வதோ பதில் யார் சொல்வதோ யார் சொல்வதோ கூடங்கள் மெல்ல உடைந்து விட்டால் காதல் பிறக்கும் காதல் பிறக்கும் உள்ளத்தை மூடி மூடி தைத்தால் கலை இல்லை காதல் இல்லை உள்ளங்கை போலே உள்ளம் வைத்தால் பயம் இல்லை பாரம் இல்லை கமலம் நீரோடு கவிழ்ந்தே நின்றாலும் தீரக்காதா கதிர் தீரக்காதா யார் சொல்வதோ சொல்வது யார் சொல்வதோ யார் சொல்வதோ முட்டு ஒன்று மலர்ந்தீர மறுக்கும் முட்டும் தென்று தொட்டு தொட்டு தீரக்கும் அது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும் சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும் அது கல்லின் தோல்வியா யார் சொல்வதோ யார் சொல்வதோ பதில் யார் சொல்வதோ யார் சொல்வதோ